சொந்தத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது, சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது, வாழ்நாளெல்லாம் வளமானது, இவர் வாழ்வுதான் வாழ்வென்பது, சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று, தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று, எல்லாமும் கோயில் எல்லாமும் தீபம் எரிகின்ற தீபம், சிலர் கண்ட லாபம் எரியாத தீபம், சிலர் செய்த பாவம் நாயக நாயகி பாவம் காண்பது கோவிலில் காண்கின்ற காட்சி, நானதை கண்டேன் வேறதை சொல்வேன் தடுக்கின்றதே மனசாட்சி, சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. வீடு தாகங்கள் உண்டு வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு, ஆனந்த ராகம் பாடுங்கள் இன்று, ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று, ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று, இருவரின் கண்களை சந்திக்க வைப்பது இறைவனின் நாடகலீலை, இடையினில் வருகின்ற நன்மையும் தீமையும் மனிதர்கள் செய்கின்ற வேலை, சந்திரன் அங்கிருந்தால்தான் இத்தனை காவியம் உண்டு, வாழ்கின்ற வாழ்வினில் அன்பிருந்தால்தான் வெள்ளி விழாக்களும் உண்டு, சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது.